ಕವರ್ನು ನಿನ್ನೆ ಉಳ್ಕೊಂಡ ನಿಂದೆ ದಾತರಿ ನೇಹಂ ತುಳುಂಬಿಡುಂದ ನಾದಾಕ ನಿನ್ನು ನವ್ಯ ಜೀವನ್ ಚೋರಿನ್ನಿರೇಣಮೇ ಮೋದಂ ಕಲರ್ನು ನಿನ್ನೆ ಉಳ್ಕೊಂಡ ನಿಂದೆ ದಾತರಿ ನೇಹಂ ತುಳುಂಬಿಡುಂದ ನಾದಾಕ ನಿನ್ನು ನವ್ಯ ಜೀವನ್ ಚೋರಿನ್ನಿರೇಣಮೇ கர்மங்கள் கண்ட கண்ணுகள் தேவாலயத்தில் திவ்ய கர்மங்கள் கண்ட கண்ணுகள் லோகாவதான நாளில் ஆகாசமாரில் நின்று ஆரண்ய காந்தி காணணும் லோகாவதான நாளில் ஆகாசமாரில் நின்று ஆரண்ய காந்தி காணணும் மோதம் கலர்ந்து நின்னே உள்கொண்ட நின்ற தாசரில் ஸ்நேகம் துளும்பிடுந்த நாதாக நின்னு நவ்ய ஜீவன் சோரிஞ்சிடேனமே கீர்த்தனங்கள் பாடி தெளிஞ்ச நாவுகள் நின் திவ்ய கீர்த்தனங்கள் பாடி தெளிஞ்ச நாவுகள் என்னென்னு முன்னதத்தில் மாலாக மாறுமுத்து நின் கானமாலபிக்கணும் என்னென்னு முன்னதத்தில் மாலாக மாறுமுத்து நின் கானமாலபிக்கணும் மோதம் கலர்ந்து நின்னே உள்கொண்ட நின்ற தாசரில் ஸ்நேகம் துளும்பிடுந்த நாதா கனிஞ்சு நவ்ய ஜீவன் சோரிஞ்சிடேனமே ஜீவன் சோரிஞ்சிடேனமே ஜீவன் சோரிஞ்சிடேனமே